السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وجعلنا في قلوب الذين اتبعوه رافه ورحمه وَرَهْبَانِيَّةً ابْتَدَعُوهَا مَا كَتَبْنَاهَا عَلَيْهِمْ إِلَّا ابْتِغَاءَ رِضْوَانِ اللَّهِ فَمَا رَعَوْهَا حَقَّ رِعَايَتِهَا. وَكَانَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَقُولُ فِي دُعَائِهِ: اللَّهُمَّ إِنِّي أَعُوذُ بِكَ مِنْ عِلْمٍ لَّا يَنفَعُ وَمِنْ قَلْبٍ لَّا تَخْشَى وَمِنْ عَيْنٍ لَّا تَدْمَعُ وَمِنْ دُعَاءٍ لَّا يُسْتَجَابُ لَهَا، أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் பல்வேறு மதங்களையும் அந்த மதத்திற்கு பல்வேறு வேதங்களையும் அந்த வேதங்களை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி எல்லா வேதங்களிலும் அல்லாஹ்வுடைய ஒரே போதனை, அடிப்படை போதனை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே போதனை, ஒரே அடிப்படை கொள்கை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தான். அதில் பல நபிமார்களுக்கு வேதங்களையும் கொடுத்தான். அந்த வேதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்கள் பல்வேறு தங்களுக்கு தாங்களாகவே அவர்கள் பல்வேறு பெயர்களை சூட்டிக்கொண்டு பல்வேறு மதங்களாக பல்வேறு கொள்கைகளாக பிரிந்தும் போய்விட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்புக்குரியவர்களே, எல்லா நபிமார்களுடைய ஒரே கொள்கை குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். எல்லா நபிமாருடைய ஒரே முழக்கம் இதுதான், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். எல்லா நபிமார்களாலும் முழங்கப்பட்ட ஒரே முழக்கம், எல்லா வேதங்களாலும் போதிக்கப்பட்ட ஒரே கொள்கை, அல்லாஹ்வை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை தவிர இறைவன் இல்லை என்பதுதான். ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால், எந்த இறைவனை மட்டும் வணங்குவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நபிமார்களையே தங்களுடைய வணக்கத்திற்குரிய இறைவன்களாக, தங்களுடைய வணக்கத்திற்குரிய கடவுளாக அந்தந்த சமுதாயத்து மக்கள் மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அந்த நபிமார்களுடைய தூதுத்துவத்தையும் நிராகரித்து தங்களுடைய மனம்போன போக்கில் அல்லது தங்களுடைய ஷைத்தான் தனக்கு தங்களுக்கு போதித்த வழியிலே சொர்க்கத்தின் பாதையை தேடுவதற்கு பதிலாக தங்களுக்கு தாங்களே அவர்கள் நரகத்தின் பாதையை தேடிக்கொண்டார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் விளக்கி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, இறுதி சமுதாயமாகிய நாம், இறுதி நபியினுடைய சமுதாயமாகிய நாம், இறுதி வேதத்தை பின்பற்றக்கூடிய நாம், அந்த முன் சென்ற வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை போன்று, முன் சென்ற சமுதாயத்தினரை போன்று, முன் சென்ற நபியினுடைய உம்மத்தினர்களை போன்று நாமும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டுவிடக் கூடாது. நம்முடைய மனம்போன போக்கிலே நம்முடைய ஷஹவானியத்துக்கும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் நம்முடைய நஃப்ஸுகளுக்கும் நம்முடைய அபிலாஷைகளுக்கும் நம்மை ஆட்படுத்தி அல்லாஹ் கற்றுத்தந்த பாதையை, அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த பாதையை விட்டு ஷைத்தான் நம்மை மாற்றிவிடக் கூடாது திருப்பி விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் தன்னுடைய திருமறையிலே திரும்ப திரும்ப சொல்கின்றான், திரும்ப திரும்ப சொல்கின்றான். ஆனாலும் கூட சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அவர்கள் தாகூத்தை பின்பற்றுவார்கள் சொல்கின்றான். தாகூத், தாகூத் என்பது மனோ இச்சை, சைத்தானுடைய வழிகேடு. இந்த சைத்தானுடைய வழிகேட்டுக்கு ஆளாகி, மனோ இச்சைகளுக்கு ஆளாகி, மார்க்கத்தின் பெயராலேயே நாம் நம்முடைய மனபோன போக்கில் எல்லாம் சென்று விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெள்ள தெளிவாக நமக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்க. ஆனாலும் கூட பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்கும் தாகூத்துடைய அந்த வழிபாட்டிற்கும் நாம் ஆட்பட்டு விடுகிறோம் என்பதுதான் அருமை சகோதரர்களே வேதனைக்குரிய யதார்த்தமான உண்மை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது, வேதத்தில் வசனங்கள் அருளப்பட்ட பொழுது பல்வேறு காட்டங்கள், அப்பொழுது வேதக்காரர்களாக இருந்த, முன் சென்ற வேதக்காரர்களாக இருந்த யூதர்களும் நஸ்ரானிகளும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எவ்வளவோ அந்த வேதத்தை பரிகாசம் செய்தார்கள், அந்த வேதத்தில் யாத்திரா செய்தார்கள், குற்றச்சாட்டு சுமத்தினார்கள், அல்லாஹ் வேதத்திலே சட்டங்களிலே பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி நினைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தினான். தன்னுடைய அருள்மறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு காலகட்டங்களிலே அவருடைய விமர்சனத்திற்கு அல்லாஹ் பதில் சொன்னான், அவருடைய குற்றச்சாட்டிற்கு அல்லாஹ் பதில் சொன்னான். பல்வேறு நிலையில் குர்ஆனை எடுத்து பார்க்கலாம். உதாரணமாக ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுகின்றார்கள் 17 மாதங்களாக. பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ் எங்களுக்கு மறுபடியும் காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கிவிடு என்று பெருமானாருடைய துஆவை ஏற்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாவை கிப்லாவாக மாற்றுகின்றான். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிருந்து காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகின்றார்கள். இந்த நேரத்தில் யூதர்கள் அப்பாவி முஸ்லீம்களை குழப்பதற்காக சில விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். என்னப்பா கிப்லா முன்னோக்கிறது உங்களுடைய தொழுகையினுடைய ஷர்த்துன்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா 17 மாதங்களாக உங்களுடைய காபத்துல்லா விட்டுட்டு பைத்துல் முகதஸ் முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தீங்க, அப்ப கிப்லாவை மாற்றி தொழுத தொழுகை கூடுமா? முதல்ல 17 மாதங்களாக தொழுத தொழுகை வீணா போச்சே, 17 மாதங்களாக தொழுது வணக்கம் வணங்கிய வணக்கங்கள் வீணா போச்சே என்று விமர்சனம் வைத்த பொழுது அந்த விமர்சனத்திற்கு அல்லாஹ் பதிலளித்தான். இன்னல்லாஹ லா யுதய்யு ஈமானகும், அல்லாஹ் மூமின்களுடைய நல்ல அமல்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். மூமின்கள் நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய இபாதத்துகளை அதிலே சில குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்து அதை ஏற்றுக்கொள்வானே தவிர சின்ன சின்ன குறைகளுக்காக எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இப்படி 17 மாதங்களாக காபத்துல்லா முன்னோக்கி தொழுவது குறையே அல்ல, அதுவும் அல்லாஹ் உத்தரவு தான். அதுவும் அல்லாஹ் உத்தரவுப்படிதான் காபத்துல பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுவார்கள். ஆகவே அப்படியே அது குறையாக எடுத்துக்கொண்டால் கூட இந்த குறையை அல்லாஹ் பெரிதுபடுத்த மாட்டான், அல்லாஹோட தொழுகை கபூல் செய்வான். இப்படி சின்ன சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன், சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மறையின் மூலமாக உலகத்திற்கு விளக்கத்தை கொடுத்தான். அப்படி இருக்க சகோதரர்களே, அந்த வேதக்காரர்கள் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை எப்படி மாற்றிவிட்டார்கள், எப்படி குழப்பி விட்டார்கள், அவருடைய மனமோட போக்கில் எல்லாம் வேதத்தை மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அளவுக்கு நாம் அன்றாடம் தொழுகையிலே ஓதுகின்றோம் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய கடைசி வசனம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலீன். நம்ம எத்தனை பேர் இதை அர்த்தம் புரிந்து ஓதுகிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு மூமினுடைய கடமை தொழுகையிலே ஓதக்கூடிய முக்கியமான சின்ன சின்ன சூராக்களுக்காவது அர்த்தத்தை விளங்கி அர்த்தத்தை மனனம் செய்து அந்த அர்த்தத்தை விளங்கி ஓதும் பொழுதுதான் தொழுகையிலே நமக்குள் மன ஓர்மை ஏற்படும், நமக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏற்படும். நாம் அந்த அர்த்தத்தை விளங்குறதுக்கு முயற்சி பண்றதில்லை, அந்த அர்த்தத்தை புரியறதுக்கும் முயற்சி பண்றதில்லை. அந்த கடைசி ஆயத்தில் ரப்பலாக சொல்கின்றான், எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு ஹிதாயத்து தருவாயாக. எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எப்படிப்பட்ட நேரான பாதை என்றால் அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், உன்னுடைய அருளை பெற்றவர்கள் என்று எத்தனை பேர் உன்னுடைய திருப்திக்குள்ளானவர்கள் இருக்கிறார்களோ அந்த நல்லோர்களுக்கு புரிந்ததை போன்று ஒரு நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ உன்னுடைய அருளுக்குரிய நல்லோருடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், யார் உன்னுடைய கோபத்திற்காலானவர்களோ அவருடைய பாதையும் அல்ல, உல பாலின் வழிகட்டவருடைய பாதையும் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அருமைக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது கம்பல்சரி வாஜிபாக 17 முறை நாளும் சுரை ஓதுகின்றோம். பதினேழு ரக்காத்திலே பதினேழு முறை ஓதுகிறோம் குறைந்தபட்சம் ஃபர்லான் தொழில் மட்டுமே. இப்படி முக்கியமாக ஓதக்கூடிய இந்த அல்ஹம்து சூராவிலே ரப்பலாலே நான் சொல்லித் தருகின்றான், நேரான பாதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யாருக்கு அருளப்படும் நேரான பாதை? அந்த அலைகள் யார் மீது நீ அருள் புரிந்தாயோ, யாருடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆனார்களோ, அவர்களுடைய நேரான பாதையை காட்டு. உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய பாதையோ வழிகட்டு போனவருடைய பாதையோ அல்ல என்று அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான். உன்னுடைய அருளுக்குரியவர்களுடைய பாதையவே அதை அல்லாஹ்வே தெளிவுபடுத்திவிட்டான். உண்மையாளர்கள் நல்லோர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தியீன்கள், சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய வழிகேட்டிற்காலானவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்காலானவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், மஹ்தூபி அலைஹிம், கோபத்திற்குள்ளானவர்கள் என்பது ஏனென்றால் யார் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் யூதர்கள் என்ற உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் மூன்று சமுதாயம் தான். ஒன்று யூதர்கள், இன்னொன்று முஸ்லிம்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்த மூன்று தான் உலகத்திலே வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினர்கள். இந்த மூன்று பேருக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரபலமான நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தையும், கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மூமின்கள் ஈமான் கொள்வது கட்டாய கடமை. ஈமான்கள் விசுவாசிப்பது மூமின்கள் கட்டாய கடமை. அதே நேரத்திலே ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தையும், தௌராத் வேதம் அருளப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்புவதும் விசுவாசமும் விசுவாசிப்பதும் மூமின்கள் மீது கடமை. ஆகவே ஒரு முஸ்லீம் என்பவர் எப்படிப்பட்ட பரந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார் என்றால், என்னை எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அதே போன்று எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஈசபனு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நீங்கள் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பரந்த விசாலமான சிந்தனையோடு நாம் உத்தரவிடப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அருமை சகோதரர்களே, கிறிஸ்தவ சகோதரர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நமக்கு அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆனையும் அவர்கள் நம்புவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதே போன்று யூதர்கள், யூதர்களுக்கு அருளப்பட்ட பைபிளை, யூதர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தை மட்டும் கூட்டி குழப்பி நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜினியும் நம்புவதில்லை, நமக்கு அருளப்பட்ட குர்ஆனையும் நம்புவதில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் எவ்வளவு பரந்த சிந்தனையோடு, உயர்ந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தார் என்றால், எல்லா நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லா நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் நம்ப வேண்டும் என்று நாம் உத்தரவிடப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் என்று யூதர்களை ஏன் சொன்னார்கள் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய என்பது யூதர்கள். காரணம் என்ன? இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள், தெல்ல தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, இறுதி நபி என்று ஆழமாக நம்பினார்கள், ஆதாரத்தோடு நம்பினார்கள். ஆனாலும் அவர்களுடைய நஃப்ஸுக்காக, அவருடைய மனோயிச்சைக்காக, அவருடைய தாகூத்துக்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வெறுக்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வெறுக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்கின்றான், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார் என்றால், தான் பெற்ற பிள்ளையை விளங்குவதை போன்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை விளங்குவானோ அதே போன்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மிக தெள்ள தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனாலும் மனோயிச்சையை பின்பற்றியதன் காரணமாக, தங்களை உலக ஆசாபாசங்கள் கைவிட்டு போய்விடுமே என்று அஞ்சியதன் காரணமாக, அல்லது அற்பமான இந்த உலக லாபத்திற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்க மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஏற்க மறுத்தார்கள். உண்மையை விளங்கிக் கொண்டே தன்னுடைய மனோயிச்சைக்காக உண்மைக்கு புறம்பாக நடந்ததினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வழிகட்டவர்கள் யார்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், வழிகட்டவர்கள் என்பது அல்லாஹ் கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகின்றான். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே யூதர்கள் அளவுக்கு கெட்டவர்கள் அல்ல, யூதர்களை போன்று கிடையாது. யூதர்கள் நன்றாக விளங்கி வைத்துக் கொண்டு அற்பமான சுய லாபங்களுக்காக, அற்பமான இந்த உலக லாபங்களுக்காக அவர்கள் அவர்கள் மறுத்தார்கள். அதனால் அவர்கள் கோபத்திற்குள்ளானார்கள். இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் மனம் போன போக்கிலே மார்க்கம் என்ற பெயரில் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மனம் போன போக்கிலே மார்க்கம் என்ற பெயரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கை இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கொள்கையை மாற்றிவிட்டு சென் பவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் அடிகளார் என்பவனால் என்ற யூதனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு மோசமான சிறுக்குரிய கொள்கையை கிறிஸ்தவ சகோதரர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்ன கொள்கை? பைபிளிலே இன்று திருத்தப்பட்டு மாற்றப்பட்டு கூட்டப்பட்டு குறைக்கப்பட்டு கையாடல் செய்யப்பட்டு எல்லா விதமான புழக்கத்திற்குள்ளாக்கப்பட்ட இந்த பைபிளிலேயே எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. பைபிள் ஒரிஜினல் இன்ஜினோ உண்மையான இன்ஜினோ இன்றைய காலத்தில் இல்லை. அந்த இன்ஜின் மாற்றப்பட்டு விட்டது, கூட்டப்பட்டு விட்டது, குறைக்கப்பட்டு விட்டது, கையாடல் செய்யப்பட்டு விட்டது. அந்த பைபிளிலேயே யோவானிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என்னை படைத்த பிதாவை அழைப்பவன் தான் நித்திய ஜீவனை அடைப்பான். அப்ப என்ன ஒருத்தர் கர்த்தாரேன்னு கூப்பிட்டான்டா அவன் நித்திய ஜீவனாகிய சொர்க்கத்தை அடைய முடியாது. என்னை படைத்தவனாகிய பிதா என்று அவர் குறிப்பிடுவது இறைவனை குறிப்பிடுகின்றார். என்னை படைத்தவனாகிய இறைவனை யார் கர்த்தரே என்று அழைக்கின்றானோ அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான், சொர்க்கத்தை அடைவான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனால் அந்த கொள்கையை குப்பையத்துக்கு போட்டுவிட்டு பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற மூன்று தெய்வ கொள்கையை, ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ கொள்கையை தங்களுடைய மனம் போன போக்கிலே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தங்களுடைய மனம் போன போக்கிலே துறவரத்தை கையாள ஆரம்பித்தார்கள். தங்களுடைய மனம் போன போக்கிலே மதுவை அருந்த ஆரம்பித்தார்கள். தங்களுடைய மனம் போன போக்கிலே இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் வழிகட்டவர்களாக ஆனார்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே. இரண்டாவது கிறிஸ்தவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது குறிப்பிடுகின்றான், உள்ளங்களிலே அன்பையும் பாசத்தையும் போட்டு வைத்தோம் ரபுலாரன் சொல்கின்றார். இயற்கையாகவே பார்த்தீர்கள் கிறிஸ்தவர்கள் சகோதரத்தில் பார்க்கலாம், ஏழைகள் மீது அன்பு, இயலாதவர்கள் மீது அன்பு, முடியாதவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மீது பாசம், இதெல்லாம் பார்க்கலாம். அவர்களை பார்த்து அவர்கள் பல பேர் சொல்வார்கள் அவர்களுக்கு மனிதநேயம் இருக்கின்றது, மனிதர்களை மதிக்கின்றார்கள் என்று. நிச்சயமா மதிக்கின்றார்கள். அது அல்லாஹ் ஏற்படுத்திய அன்பு. அது அல்லாஹ் ரபுல்லா சொல்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற உள்ளத்திலே நாம் இத்தபாவும் ரஹ்மத்தும் ரஹ்மா, நாம் பாசத்தையும் அன்பையோட உள்ளத்திலே போட்டோம். அவர்கள் மனிதர்களை மனிதர்களை நேசிப்பார்கள், மனிதர்கள் மீது அன்பு வைப்பார்கள், மனிதர்கள் மீது பாசமா இருப்பார்கள். ஆனால் அதற்கும் மேலாக அவர்கள் ரஹ்பானியத்தன் நாம் விதிக்காத ஒன்றை, நாம் சொல்லாத ஒன்றை, ஒரு துறவரத்தை அவர்களாகவே மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள்? அந்த அன்பும் பாசமும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனைவியின் மீது, அவனுடைய பிள்ளைகள் மீது, அவனுடைய உற்றார் உறவினர் மீது, பிற மனித சமுதாயத்தின் மீது அந்த அன்பும் பாசம் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த அன்பையும் பாசத்தையும் எல்லா மனிதர்கள் மீது நாம் செலுத்துகின்றோம். மனைவி மக்கள் என்று வந்துவிட்டால் அந்த மனைவி மக்கள் மீது மட்டும்தான் அன்பு செலுத்த வேண்டியிருக்கோம். ஆகவே நாம் மனைவி மக்களே இல்லாமல் எல்லா மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக இவர்களாகவே ஒரு துறவரத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அன்பு பாசம் என்பது அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்தியது. அந்த இயற்கையான அன்பையும் பாசத்தையும் யார் மீது செலுத்த வேண்டும்? குடும்பத்தினர் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய வாரிசுகள் மீது, தன்னுடைய சுற்றத்தார் பற்றத்தார் மீது, தன்னுடைய சொந்த பந்தங்கள் மீது செலுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் அதற்கு மேலே ஒரு படி தாண்டி இயற்கைக்கு மாற்றமாக செயற்கையாக ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள். அதுதான் இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட துறவரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். சொல்லிவிட்டு மா கத்தபனாலையும் அந்த துறவரத்தை நாம் அவர்களுக்கு விதிக்கவில்லை, அவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள். எதற்கு தெரியுமா? இல்லத்தி பாருவானவா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் துறவரத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இங்கேதான் கவனிக்க வேண்டிய விஷயம், யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடையாது. அவருடைய சுய விருப்பம், அவருடைய சொந்த நலன், அவருடைய சுய ஆசை, அவருடைய சுய நலம், இதற்காக அவர்கள் மார்க்கத்தை குழப்பினார்கள், கூட்டினார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கு அவங்க சுயநலம் தான் கிடையாது, அல்லாஹ் ரப்பல்லான் செட்டி கொடுக்கின்றான். இல்லத்தி பா ரிதுவான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடித்தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிதாத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ் பிதாத்தினு சொல்ல இபுத்ததாவுஹா, பிதாத்தை உருவாக்கினார்கள், மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரத்தை உருவாக்கினார்கள். அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு செய்தார்கள் என்பதற்காக அவங்க துறவரம் மேற்கொண்டு இருக்காண்டிங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்காண்டிதான் மேற்கொண்டாங்க என்று அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிட்டானா? இல்ல இல்ல, நீ அல்லாஹ்வுடைய உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட, உன்னுடைய இன்டென்ஷன் சரியான இன்டென்ஷனாக இருந்தாலும் கூட, நீ செய்த முறை அல்லாஹ் காட்டிய முறை அல்ல, அல்லாஹ் ரசூல் காட்டிய முறை அல்ல. ஆகவே நீங்கள் செய்து காட்டிய இந்த முறை மோசமான முறை. இது நீங்கள் நல்லெண்ணத்தில் செய்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த பிதாத்தை உருவாக்கினாலும் கூட, இந்த பிதாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அப்துல்லா நிராகரித்து விட்டான். நிராகரிச்சு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், இப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்களே, அந்த துறவரத்தை கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுவும் இல்லை. உள்ள குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான், நான் துறவை துறவி சாமியார் சாமியான்னு சொல்லிட்டு உள்ள எல்லா சார்த்தனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த துறவரத்தை கூட அவன் முறையா செய்து கொள்ளவில்லை, முறையா பின்பற்றவில்லை. ஏனென்றால் இது ஒரு செயற்கையானது, மனித குணத்திற்கு எதிரானது, மனித வாழ்விற்கு எதிரானது என்பதனால் அவன் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்ல வருது நோக்கம் என்ன தெரியுமா? மூமின்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களை போன்று உங்களுடைய மனமோன போக்கிலே கண்டதையெல்லாம் மார்க்கம் என்று எண்ணி பிதாத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது, வழிகட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதே நேரத்தில் யூதர்களை போன்று மார்க்கத்தை நன்றாக தெரிந்து வைத்து வைக்கொண்டு, நன்றாக விளங்கிக் கொண்டு, குரான் ஹதீஸை வாழ்க்கையிலேயே பேசிக்கொண்டு, அமல்கள் செய்யாத புத்தகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று யூதர்களை போன்று ஆகிவிடக்கூடாது. அதையும் அல்லாஹ் சொல்கின்றான். வேதம் கொடுக்கப்பட்ட இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, வேதம் கொடுக்கப்பட்ட இந்த யூதர்கள் வேதத்தை சுமப்பார்கள், வேதத்தை கையில் எடுப்பார்கள், வேதத்தை நல்ல முறையில் விளங்குவாங்க, புரிவாங்க. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த வேதத்தின்படி பயனடைய மாட்டார்கள், அந்த வேதத்தின்படி நடக்க மாட்டார்கள். முதுகின் மீது பெரும் பெரும் புத்தகங்களையும் பெரும் பெரும் ஞான கிரந்தங்களையும் பெரிய பெரும் பெரும் அறிவு சார்ந்த நூல்களையும் சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் இவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான் யூதர்களை பற்றி, இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டது, வேதத்தை விளங்கினார்கள், வேதத்தை புரிந்தார்கள், நன்றாக படித்தார்கள், பாராயணம் செய்தார்கள், மனப்பாடம் செய்தார்கள், நல்ல ஞானிகளாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த வேதத்தினுடைய உண்மை, வேதத்தின் சத்தியம் அவர்கள் உள்ளத்தில் இறங்கவில்லை. ஏனென்றால் உள்ளத்தில் சுயநலங்கள் குடியிருந்தது, உலகத்தின் மோகம் குடியிருந்தது, உலகத்தின் ஆசாபாசம் குடியிருந்தது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார், அதை பற்றி கவலை இல்லை, தங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய மனோ இச்சைக்கு பிடிக்கவில்லை என்றால் புறந்தள்ளி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அத்தனை யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களை போன்றும் மூமின்களை நீங்க ஆகிவிடாதீர்கள். அருமைக்குரியவர்களே, இன்று வேதனையான உண்மை என்னவென்றால், நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வால் பழிக்கப்பட்ட யூதர்களை போன்ற குணமுடையவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வால் வழிகட்டவர்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களை போன்ற குணாதிசயம் கொண்டவர்கள் நம் இடத்தில் இருக்கின்றார்கள். இதை எச்சரிப்பதுதான் என்னுடைய நோக்கம். கிறிஸ்தவர்களை யூதர்களை சொல்வது நோக்கம் என்னவென்றால், அவர்களை போன்ற நாம் ஆகிவிடக்கூடாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், யாத்தி அலா உம்மத்தி மா அதா அலா பனி இஸ்ராயல், பனி இஸ்ராயலுக்கு ஏற்பட்டதை போன்ற அதே போன்ற நிலைமை என்னுடைய உம்மத்துக்கும் ஏற்படும், இரண்டு செருப்புக்கு செருப்பு எப்படி ஒத்திருக்குமோ அதே போன்று ஏற்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தினரும் பனி இஸ்ராயல் எந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் என்றால், ஹத்தா ஹத்தா இதா அதா மின்ஹும் அஹதும் உம்மஹுரா அலானியத்தன், அவர்களில் ஒரு மூதேவி பெற்ற தாயிடத்திலே பகிரங்கமாக பகிரங்கமாக விபச்சாரம் செய்வானால், நௌதுபில்லா, என்னுடைய உம்மத்தில ஒரு மூதேவி அதே போன்று ஒருவன் வருவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எச்சரித்தார்கள். அந்த அளவுக்கு யூதர்கள் மீது பாசம், யூதருடைய கலாச்சாரத்தின் மீது அன்பு, யூதருடைய கலாச்சாரத்தின் மீது மோகம் என்னுடைய உம்மத்தினுடைய உள்ளங்களில் குடிகொண்டு போய்விடும் என்று அஞ்சப்படி அஞ்சுகிறேன் நான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு சகோதரர்களே, யூதர்கள் சொல்லக்கூடிய அத்தனை அந்த யூத கலாச்சாரமும், யூதர்கள் செய்யக்கூடிய அத்தனை சூழ்ச்சியுடைய விளைவும் மூமின்களுடைய உள்ளங்களிலே புகுந்து விட்டது என்று சொன்னால், அது ஆச்சரியப்படக்கூடிய செய்தி அல்ல, சந்தேகத்திற்குரிய செய்தி அல்ல. இன்று நம்முடைய உள்ளங்களிலே, யாருடைய உள்ளங்களிலே உலகத்தின் மோகம் இல்லை, யார உள்ளங்களிலே உலகத்தின் மீது பேராசை இல்லை, யார உள்ளங்களிலே இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஆனால் ஒரு மூமினுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாத குணாதிசயங்கள், இருக்கக்கூடாத குணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் எந்த நேரத்திலும் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பான், அந்த அளவுக்கு ஆகரத்திற்காக மறுமைக்காக இபாதத் செய்து எப்பொழுது மரணம் வந்தாலும் நான் தயார் என்று காத்திருப்பான். அதுதான் ஒரு மூமினுடைய குணம். நம்ம எத்தனை பேர் இந்த குணம் இருக்கின்றது, நம்ம எத்தனை பேர் குணம் இருக்கின்றது. இன்னும் நூறாண்டுகள் வாழ சொன்னாலும் வாழ்வதற்கு தான் ஆசைப்படுகின்றோம், இன்னும் நூறாண்டுகள் வாழ வேண்டும், சொத்தோடு சொத்தோடு இருக்க வேண்டும் நினைத்தாலும் அப்படித்தான் நினைக்கின்றோம். நமக்கு யாருக்குள்ளாவது அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் போராட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை ஷஹீதாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிர் மாய்க்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகின்றோம். அப்படிலாம் சொன்னா என்னங்க, தீவிரவாதம் போதிக்கிறீங்களா, எங்க Allah pepara, beri guna mara cundi la, mani beri guna mara cundi la. Yendre, nama kulir kekori anda tawot, ittiba tawot, anda manoi cie pinbat terkuli tanmai. Iperi perta warthi la mukul kundu orang, harme cahodrale, or mumin, yendre nelayi la mara ti erbar te. Allah dir kah, yana ke shahadat wai pegere kada. Allah de mar ketir kah, uir beri kuwai pegere kada. Yendre khatir pan izan or mumin de arage. Anar, or yudal de guna menandral, marani kiliya kuda ulahat le nam, kala halat ke wala bendum. Allah Rabbulah cuitan, urijina itu amur alfa salatin. Orang itu ayam ayam ayam mandi ke malam ini mandi di luar bahasa perih nargil. Anja asai, nama kul mana aram itu bintade. Aduh mati malas sahurul le. Nama kul sahada hama hirandal yaitu kulude. Bada hama hirandal tu kipurude. Idum yudul le gunam. Ini kita nama tim pakar orang. Quran hadis pesu ingirin khadul ini wahilin khadul ini kriye. Quran hadis pesu orang. Ah, aduk khadaram mille. Iduk khadaram mille. Cina cina bishian melo. Rumba perserta arko. Or kalyan vitle. Penyiti sahpar entra. Hah? Naa sahpar mata haram. Penuh dah sahut sahabat matu, nama apa ni pada matu, ipar ni pada matu, kahdu kuda matu, apa ni cie matu, yang ni cinnah cinnah bishieng kelilam, rumba perserta papo, anal perie perie bishieng kelile, nama dia manoi cie ki utpatte, khatle parak vidutuduom, khatle parak vidutuduom, cinnah cinnah bishieng rumba perserta papo, anal ini ki patro, ini ki tauhid besa kudi bergel, adade, iran dua darah ni market lekikan. User orang kudaranam, tauhid pesa kepada orang, tauhid pesa na, pihacilah tauhid itu kepada orang, baik kiri pesa angge, nangga Quran, nangga Hadis, nangga apa ni pinbetro, ibrit perfecta arpo, cinna bishie orang fatiha gupa mato, mordu gupa mato, hadisie mato, hilisie mato entri pargil, anal, parda hijab entri rendil tal, angge anggalam sere, pengalam sere, undrah kalapadi enne, undrah virau enne, tanggal de nigel cigel ke tanggal de manarigel ke, anggal pengal undrah virai poh enne, yen tanggal inna titruman enggal leye, teriye tauhid pesa, angge pengal de Artal, karena kejiranan orang maharaman lah orang, orang ni an, awalnya kemunahan di thale tuhni illa, orang ni lama, sirci sirci pesikit nipa, kita tauhid gengin dulu kita tauhid pesuah, anda sirci pesan ham beri orang na, awal tauhid pesuah, ayat itu Quran pesuah, ayat itu hadis pesuah, anak orang niya penyedar thale, parve tar terendam itu Allah itu utaruk kejirah, yang mana mana sallallahu alaihi wasallam utaruk kejirah, anggur orang niya penyedar sirci sirci pesikit nipa, kita, yang kita chinna ma mah, yang kita periya ma mah, akka maudri, tanggici maudri, tambi maud. Entri, kadeisya, wujud madriya harum bodan, angge binai tiyar mikum. Parkro, pesu itu tauhid, waikili tauhid beswaril, ana angge maharum irkade, angge annya an, annya pen, perda pen endom, hijab pen endom, penmana sallallahu alaihi wasallam kalau utar beriindan, sahaba kalau utar beriindan, sahaba kalle, ida sahal tumuho, awalatle Allah tuhderatle, nihil idal kepera hirdal, fasalu min warai hijabin. Kerana pinna lalu di kelenggel, yang arat le, firman Allah di mana yang arat itu kicendre, yedar pesan di sulur erpatal, yedar kekangan di erpatal, fasalu amin warai hijabin, hijab itu pinna lalu di, kerana pinna lalu di kelenggel, Allah di utarve, yang arat le, yende firman Allah le selat teri mana yang arat le, nama kelam tay inca Allah cunano, tay, nama tu tay umul muminin. Nabi Wahai Manaiwi, nama ke Maharam, nama ke Tirumala Mari pada kalau mana pun nyalah. Nabi Wahai Manaiwi Margal, mumi mula terlalu. Kiamat terlalu orang pun mumi mereka tay. Apa di pada tay itu terlalu. Mimbara hijab, terakhir pun nyalah untuk kelenggel. Tangkai kita sahur le, tauhid biasa pun dia le. Matra matra yang lain juga turun. Bilangan makhluk itu turun, teriakan makhluk itu turun. Nangal bilangan orang gel, nangal islati ada tuhya beri le culu beri orang gel. Islati ada perfecta nangal tuhya file follow pon orang gel. Nangal tuhya beri orang gel. Badri orang gel. Anja boy tauhid beri orang gel. Kimpe, yaitre itu orang luar kira hijab itu pun beri orang gel. Yaitre ini tu pun hijab itu pun beri orang gel. Mukti kerindu bodo kunde, uru itu dicelu dulu ya, arpar itu dicelu dulu ya. Tanggal resesi orang orang dibital, tirman orang orang dibital, burka orang orang kalan dibite. Video itu mana jigi jigi orang selai kati kunde, annye annye orang kumna lada maru dulu ya. Armi cahodur le, ini tan Rabbulah nam culiin dal, awal le kepiritte mendal, market terhitu keluar gel, awal le piritte milen dal, market te khalal tu ki rendu keluar gel, biitu keluar gel. Idaan yudar le gunam, idaan yudar le gunam, innor pakam bartal, nasara tu le gunam, market te lillah le pre lillah, market mendre perle. Marketing lalu betul kalau kasih selalu cie, muiyer cie edte, kerja pete, parkin tu, ini ke bidat cie cie kudu kudu, darga aku perongge, mulu tu aderongge, bidat jema mulu tu aderongge, naura naga mulu tu, rasul, modalnya rasulullah mulu tu cie, ipa muiyer naga mulu tu, naura naga mulu tu, anda mulu tu, inda mulu tu, bata, wacatnya panjiran tu madu lima orang mulu tu aderongge, ini ke agen di, mulu tu adera punyo. Anda mula kadis na chor potong purta, anda chor potong purta punyo, chor wangnal punyo. Sila nado le par pominal, nan Malaysia le cendera le par, cendera orang pergi le par. Mula tu wajite, periye periye nahkara owner, nahkara owner eh, anda pichakara mal chotoin tu orang. அந்த பிச்சைக்கார மாதிரி சொத்தை ஒரு குண்டூசில் போட்டு கொடுத்துறாங்க, ஒரு பண்டில் போட்டு. இவர் நகைக்கடை ஓனர், ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஓனர். அவர் அந்த பிச்சைக்கார சாப்பாடு வாங்கிட்டு வராரு. என்னன்னு கேட்டா, பரக்கத்தான சாப்பாடு. அப்படி யார் சொன்னது இது? இதுதானே கிறிஸ்தவனுடைய குணம். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக நினைத்து, பரக்கத்தில் இல்லாத ஒன்றை பரக்கத்தாக நினைத்து, மார்க்கத்தில் இல்லாத பிதாத்தில் எல்லாம் மார்க்கம் என்று நினைத்து அனாச்சாரங்களை அரங்கேற்றக்கூடிய இந்த கிறிஸ்தவ குணதா குணசாலிகளை பார்த்தான் அல்லாஹ். சொன்னான், வாழ்வின் வழிகட்டவர்கள் என்று. ஆகவே மூன்களே, நாம் முஸ்லீம்களாக இருப்போம், நாம் முஸ்லீம்களாக இருப்போம், மூமின்களாக இருப்போம். நாம் போலி தௌஹீதிலே பேசி யூதர்களை போன்று மாற வேண்டாம், போலி தௌஹீதி பேசி யூதர்களை போன்று மாற வேண்டாம், அல்லது கண்ட கண்ட பிதாத்துகள் எல்லாம் சொல்லி இதுதான் சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே நசாராக்களாக மாற வேண்டாம். நாம் அல்லாஹ் நமக்கு வைத்த பெயரான முஸ்லீம்களாக இருப்போம். நம்முடைய அறிவுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நம்முடைய சூழ்நிலைக்கு ஒத்து வருகிறதோ இல்லையோ, நம்முடைய மனோச்சை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, எந்த நிலையிலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார் என்றால் அதை என்னுடைய உயிரை கொடுத்தேன் பின்பற்றி நடப்பேன் என்ற உண்மையான முஸ்லீம்களாக இருப்போம். அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக நாம் அல்லாஹ்வை சந்திப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் நம்மை விரும்புகின்றான். நாங்கெல்லாம் ஒரிஜினல் முஸ்லீமாக்கோ, நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக என்று வாதம் பேசிவிட்டு அங்கே அமல்களில் கோட்டை விட்டு விடாமல், அதே போன்று நாங்கள் அந்த ஜமாத் இந்த ஜமாத் என்று பேசி பிதாத்துகளை செய்து அனாச்சாரங்களை செய்து அல்லாஹ் கோபத்திற்கு ஆளாகி விடாமல் உண்மையான மார்க்கத்தை உண்மையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ரப்பல் ஆலமீனை சந்திக்கும் பொழுது உண்மையான முஸ்லீம் என்ற பெயரோடு சந்திக்கக்கூடிய பாக்கிய தருவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தை, அப்பொழுக்கில்லாத பரிசுத்தமான மார்க்கத்தை நூற்றுக்கு நூறு அப்படியே பின்பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதமான ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கியிருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.